ரத்த ஜாமத்தில் என் ஜன்னலோரத்தில் நில நில கண்கள் கசக்கி நான் துள்ளி எழுந்தேன் அது காதில் சொன்னது ஹலோ ஹலோ நில நில கை வருமா இல்லை இல்லை கை சுடுமா The thief of hearts, IPC says, 1,000 kisses with honey-dipped lips. நான் துள்ளி எழுந்தேன் அது காதில் சொன்னது ஹலோ